கனவு தோன்றும் ஆயிரம் பாரம்மா நான் சிந்தும் கண்ணீரின் வெள்ளம், நீ வந்து பார்த்தாலும் தாங்காது உள்ளம், என்னாலும் நானும் உடல் தஞ்சம். ஆகீதம் சங்கீதம் நீரமே என் காதல் வேதம், பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும், எப்போதும் கீதம் சங்கீதம்.